రూఢస్య చిన్మయతయా హృదయే కరీశ స్తంభానుకారి పరిణామ విశేష భాజః స్థానేషు జాగ్రతి చతుష్పపి సత్వవంతః శాఖా విభాగ చతురే తవ చాతురాత్మ్యే. శ్రీ వరదరాజ పంచాశత్తు 19వ పద్యం. 17వ పద్యத்துல యోగిகள் அல்லது தன்யர்கள் எம்பெருமானை தியானம் பண்ணச்சே அவனுடைய ரூபமும் சுரூபமும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு இவைகள் ஒன்றா அல்லது வெவ்வேறா அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் வேற மாதிரியும், அந்த அளவுக்கு சுரூபத்தை ஒத்த ரூபம் ரூபத்தை ஒத்த சுரூபம் மாதிரி எம்பெருமானுக்கு இருக்குன்னு சாதிச்சார். 18வது பத்தியத்துல நம்ம பார்க்கக்கூடிய பிரத்யட்சமா இருக்கக்கூடிய சூரியனை காட்டிலும் சஹசிரபானுவை காட்டிலும் எம்பெருமான் மிகப்பெரிய ஒரு தேஜோ விசேஷம்னு சாதிச்சார். பரமவியோம பாஸ்கரன் மகாவீர வைபவ தனியத்தில் சாதிக்கிறார். இந்த 19வது பத்தியம் கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு பத்தியம். டெக்னிக்கல்னு சொன்னா நம்ம சம்பிரதாயமானது பிரம்மசூத்திர உபனிஷத்து கீதை போன்ற பிரமாணங்களோட சேர்த்து பகவத் சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய பாஞ்சராத்திர ஆகமத்தையும் ஒரு முக்கியமான பிரமாணமா எடுத்துட்டு இது ரெண்டுத்தினுடைய பிளெண்ட்னு சொல்லலாம் நம்ம சம்பிரதாயம். இந்த பாஞ்சராத்திர ஆகமங்கள் வந்து வேதத்திலிருந்து வந்தவை அல்ல. கமப்யாத்யம் குரும் வந்தே கமலா கிரக மேதினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய யஸ்வயம்னு சுவாமியை சாதிச்சிருக்கார். ஸ்ருதி அபூர்விஷயம், ஆனா பாஞ்சராத்திர ஆகமத்தை எம்பெருமானை அருளி செய்தான்னு சம்பிரதாயம். இப்ப வேதத்திலிருந்து இவைகள் தோன்றலையே, இவைகள் பிரமாணம் ஆகுமான்னு பிரம்மசூத்திரத்தில் விசாரம் நடக்கிறது. அப்ப பாஷ்யக்காரர் இது வேதத்துக்கு விரோதம் அன்றுன்னு சாதிக்கிறார். அதாவது வேதத்திலிருந்து வரலன்னு சொன்னா கூட இட் ஹாஸ் அ பேரலல் ஆரிஜின் சொல்லுவா அகாடமிக் சர்க்கிள்ல. அப்படி இருந்தாலும் வேத தத்துவங்களுக்கு ஆகம தத்துவங்கள் எந்த வகையிலும் முரண்பாடு இல்லாதவை. அதனால அவைகள் இன்னொன்னு பகவானே சொல்லியிருக்கான்னு சொல்லிச்சு அவைகளை பிரமாணமா எடுத்துக்கணும்னு பாஷ்யக்காரர் சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறார். அதுக்கு முன்னாடியே ஆலவந்தாரம் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகனம் பாஞ்சராத்திர ரக்ஷேன்னு நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் அந்த பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு பிராமான்யம் உண்டுன்னு ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். இப்ப அந்த பாஞ்சராத்திர ஆகமத்துல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு. தியான நிலையில எம்பெருமான் எப்படி இருப்பான்னு அத சுவாமி இங்க அதை பேஸ் பண்ணி இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கார். என்னன்னு கேட்டா விசாக யூபம்னு ஒன்னு இருக்கு. விசாக யூபம், யூபம்ன்றது யாக விசேஷம், அது யாகம் பண்ணச்சே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தம்பம். சாத்வத லக்ஷ்மி தந்திரம்னு பாஞ்சராத்திர ஆகமத்துல ஒரு டெக்ஸ்ட், அதுல இந்த வர்ணனைலாம் இருக்கு. இது சுவாமி ஸ்ரீமத் ரகசியத்தை சாரத்திலையும் இதை எடுத்து காண்பிக்கிறார். வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தன்ற நான்கு ரூபங்கள் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இவைகள் எப்படி இருக்கும்னு கேட்டா அங்க அந்த ஒரு யூபம் இருக்கு, விசாக யூபம்னு. அந்த யூபத்துல நாலு கணுக்கள் அல்லது மூணு கணுக்கள் இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு ஒரு கணுலையும் நான்கு டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய நான்கு குச்சிகள் மாதிரி இருக்கும் வச்சுக்கணும். அந்த ஒரு ஒரு திசையை நோக்கி இருக்கும், கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி தெற்கு வடக்குன்னு. கிழக்கில் வாசுதேவன், அந்த மாதிரி நான்கு ஸ்தானங்கள்லயும் இந்த வாசுதேவ சங்கர்ஷன பத்யம் அனிருத்த. இப்ப நாலு இடம் சொன்னோம், அதே யூபத்துல அடியில அதற்கு மேல ஒன்னு, அதற்கு மேல ஒன்னு, அதற்கு மேல ஒன்னுன்னு ஒன்னு ஒன்றுலயே நாலு, அதாவது நாலு வாசுதேவன் இருப்பா நாலு சங்கர்ஷனன் அது மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் 16 ரூபங்கள் அங்க இருக்கிறதா சாஸ்திரம் சொல்றது. ஒரு ஜீவனுக்கு பத்த தசையில நான்கு ஸ்டேட்ஸ் சொல்றது ஸ்ருதி. ஒன்னு விழித்திருக்கும் நிலை, ஜாகிரத அவஸ்தான் பேர் அதுக்கு. அதுக்கு அடுத்து ஸ்வப்னாவஸ்தை. ஸ்வப்னாவஸ்தான்னு சொன்னா ஆழ்ந்த உறக்கம் இல்ல, கனவு காணும் நிலை, அது உறக்கம்னு பேர் அதுக்கு. அதுக்கு அடுத்து சுஷுப்தின்னு பெயர். சுஷுப்தின்னு சொன்னா டீப் ஸ்லீப், அங்க ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரீம், கனவு இருக்காது. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அவஸ்தைக்கு துரிய அவஸ்தானே பேரு. இந்த நான்குலயும் வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது விழித்திருக்கும் போது நமக்கு எல்லா இந்திரியங்களும் வேலை பண்றது, ஆக்டிவா இருக்கு. தூங்கும்போது வெளி இந்திரங்கள் வியாபாரம் பண்ணல, மனசு இத்தியாதிகள் வேலை பார்த்துட்டு இருக்கு. சுஷுப்தியில இந்த மனசும் ஓஞ்ச நிலையில பிராணன் மட்டும் இயங்கிட்டு இருக்கு. இந்த துரிய அவஸ்தையில பிராணன் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை அது. இந்த நாலு லெவல் சொன்னோம் இல்லையா, எம்பெருமா அந்த விசாக யூபத்துல அந்த நாலு லெவல் ஆஃப் அந்த அந்த ஸ்தம்பத்தில் இருக்கக்கூடிய நான்கு லெவலும் இந்த ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, துரிய அவஸ்தை நிலைகளுக்கு கம்பேர் ஆகுது, மேட்ச் ஆகுது. அப்ப கீழே அடியில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஜாகிரத அவஸ்தை, அதற்கு மேல சொப்னாவஸ்தை, அதுக்கு மேல சுஷுப்தி, அதுக்கு மேல துரிய அவஸ்தை, இது போறது. இதெல்லாம் தியான விசேஷம். அதாவது கீழிருந்து நம்ம அந்த தியானத்துக்கு இந்த நான்கு ஆக்காரங்களையும் இந்த பதினாறு ஆக்காரங்களையும் நம்மளுடைய தியானத்துக்கு விஷயமாக்குறதுன்னு இதெல்லாம் ஞானிகள் பார்த்திருக்கா, தியானம் பண்ணியிருக்கா. சுவாமி தேசிகன் போன்றவருக்கு, பராசர பட்டர்கள் போன்றவர்களுக்கு இதெல்லாம் எளிதா புரிஞ்சு அவ அதை சாட்சாத்கரிச்சிருக்கலாம். நமக்கு இவைகள்லாம் டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷனா இருக்கு. இன்னைக்கு இப்படி இருக்கக்கூடிய அந்த நான்கு நிலைகள்ல தியானத்தை விதிச்சிருக்கு சுவாமி. இந்த பத்தொன்பதாம் பதியை சொல்ல போறார், கரீஷனே அதாவது வரதராஜனே யோகிகளுடைய பக்தர்களுடைய ஹிருதயத்துல ஒரு குழி, ஆழவாளம் சொன்னா ஒரு குழி, அதுல தோன்றக்கூடிய ஒரு விருட்சமா அவனே இருக்கானா, அந்த விசாக யூபம் மாதிரி அவனே வந்து இருக்கானா, அந்த பதினாறு நிலையும் அவனே அவளுடைய உள்ளத்துல ஏற்படுத்தி அவ தியானத்துக்கு விஷயமாறான், அல்லது அவனை உபாசிக்கிறார்கள் பக்தர்கள், தியானி யோகிகள் உபாசிக்கிறார்கள், உன்னையே உபாசிக்கிறார்கள், அழகா உன்னுடைய விக்கிரக விசேஷத்தை உபாசிக்கிறார்கள். அந்த பஞ்சராத்திர ஆகமத்தில் சொன்ன விஷயத்தை வச்சு நீங்க சாதிக்கிறார். இப்ப இதுல ஜாகிரதி கிரியாபதம், ஜாகிரதின்ற கிரியாபதத்தை ரொம்ப அருமையா பயன்படுத்தியிருக்கார். தியானம்னு சொன்னா அலர்ட்டா இருக்கணும். அதாவது இந்த நான்கு நிலைகள் பார்த்தோம், ஜாகிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, துரிய அவஸ்தை. இந்த அவஸ்தின நிலை, அதாவது தமிழ்ல அவஸ்தனா நம்ம அதை கொஞ்சம் நெகட்டிவா யோசிக்கிறோம். பொதுவா அவஸ்தான்னு சொன்னா ஒரு நிலை, ஒரு ஸ்டேட். இந்த நிலைகளுக்கு அந்த பேதம் உண்டே ஒழிய தியானம் பண்றவா எப்பயும் அலர்ட்டா தான் இருக்கணும். அவளை பொறுத்தவரைக்கும் எப்பயும் ஜாகிரத அவஸ்தை தான். அப்ப ஜாகிரதி, ஜாகிரதின்னு சொன்னா கருத்தூன்றி நிற்கின்றனர் அப்படின்னு அர்த்தமாறது. யார் அப்படின்னு கேட்டா சத்வவந்தகா. சத்வவந்தகன்னு சொன்னா சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம். இந்த தியானம் இத்தியாதிகளை ஏற்படணும்னு சொன்னா நமக்குள்ள சத்துவ குணமானது ரொம்ப ஓங்கி இருக்கணும். ரஜசு தமசு லேசங்கள் நீங்கி, யோக சாஸ்திரத்தை சொல்லிச்சு, ரஜோதமோ குணங்கள் நீங்கி சத்துவம் பெருகிருக்கிச்சேதான் இவைகள்லாம் கைகூடும். அப்படிப்பட்ட சத்வவந்தகன்னு சொன்னா சத்வகுணம் நிரம்பியவர்கள். சத்வவான், சத்வவந்தௌ, சத்வவந்தகா, தவத்து பத்தியம் சொல்லுவோம், உடையன் அர்த்தம். அப்ப சத்வவந்தகன்றது பன்மை. ஜாகிரதி அவர்கள் கருத்தூண்டி நிற்கின்றனர் சாதிச்சார். இப்ப எதுன்னு சொல்லணும், அதுக்குதான் அவருடைய அந்த எம்பெருமானுடைய அந்த டிஃபரன்ட் ஸ்டேட்ஸ் சொல்ல போறார். சாகா விபாக சதுரே சாத்துராத்மியன் சாதிச்சார். சதுரே சாத்துராத்மிய சப்தாலங்காரம், சாகா விபாக சதுரே, சாகான் முடிய சொன்னோம். சாகான்றது அந்த விசாக யூபத்துக்கு ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறாரு. இங்க ஷாக்கான கிளை, விபாகன பிரிவு, சதுரேனா கேப்பபிள் அர்த்தம். அப்ப கிளைகள், கிளைகள்லாம் பிரிஞ்சிருக்கு. அந்தந்த கிளைகள் பிரிஞ்சிருக்கிறதுனால அவைகள்ல அவைகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய சாத்துராத்மியே, சதுராத்மேன்னு சொன்னா நான்கு ரூபங்கள் அர்த்தம், நான்கு மூர்த்திகள். சாத்துராத்மியன்றது அந்த நான்கு மூர்த்திகளில் அப்படின்னு அர்த்தத்தை குடிக்கிறது. சதுராத்ம அதுலேருந்து அந்த சப்தம் சாத்துராத்மிய. அந்த சாத்துராத்மியன்னு சொல்லிச்சு சாகா விபாக சதுரே சாத்துராத்மிய. அதாவது கிளைகளோட பெரிய பிரிவு இருக்கு, அந்த பிரிவுல தோன்றக்கூடிய விளங்கக்கூடிய அந்த நான்கு மூர்த்திகள் ஜாகிரதி. யாரு? சத்வமந்தக. யாருடையதுன்னு கேட்டா தவ, தவன உன்னுடைய. கரீஷ சம்போதன பதம், அத்திகிரி பெருமானே தவ சாகா விபாக சத்துரே சாத்துராத்மே ஜாகிரதி சத்வவந்தா. மேலும் எங்க ஒரு நிலையா இரண்டு நிலையான்னு கேட்டா, சத்துருஷு ஸ்தானேஷு அபி, சத்துருஷ்வபி ஸ்தானேஷு, சத்துருஷு ஸ்தானேஷு அபி. சத்துருஷுன்றது நான்கிலும், ஸ்தானேஷுன்றது ஸ்தானங்களிலும், அப்பினா நான்கு இடங்களிலும். படிப்படியா இந்த தியான நிலையானது மேல போகணும். ஜாகிரத்துல இருந்து போயிட்டு ஸ்வப்னம், சுஷுப்தி, துரியன்னு ஆக மொத்தம் இந்த நான்கு நிலைகளுமே தியானத்துக்கு இலக்கா இருக்கு. அப்ப சத்துருஷு ஸ்தானேஷு அபி சாகா விபாக சத்துரே சாத்துராத்மியன் சத்வவந்த ஜாகிரதின் சதிச்சார் தவன உன்னுடைய. இப்ப அதற்கு மேல விசேஷங்கள் சாதிக்கிறார். எங்க இதெல்லாம் இருக்கு? ஏன்னா தியானம் பண்றது இன்டர்னல் ப்ராசஸ், உள்ளுக்குள்ள நோக்கணும். அப்ப சொல்றார் ஹிருதயே, ஹிருதயேனா தத்தம் இதயத்தில், அவர்களுடைய இதயத்தில். சப்தமே பக்தி ஏகவச்சனம். சின்மயதையா ரூடஸ்ய, இப்ப ஹிருதயத்துல இருக்குன்னு சொல்லிட்டா ஏதோ விருட்சம் கிளம்புறதுன்னு நினைச்சுக்க கூடாது. அதனால சின்மயதையான்னு சொன்ன ஞான வடிவு எல்லாமே அங்க பரமபதத்துல சுத்த சத்துவமா இருக்க போறது, அதுவும் ஞான விசேஷம் தான். இங்க வந்து பார்த்தோம் வச்சுக்கோ, சின்மயத்தையான்னு போட்டுண்டார் ஞான வடிவு. அடுத்த பத்தியத்தில் என்னன்னா இதை பத்தி சொல்ல போறார். சின்மயத்தானா, சின்மயம்னா ஞானம், ஆனந்தம் இத்தியாதிகள். சின்மயத்தையான்னு சொல்லிச்சு ஞான வடிவாக ரூடஸ்ய, ரூடஸ்ன வெளி கிளம்பிய அல்லது எழுந்தன் அர்த்தம். தோற்றம் தான், இது உண்டாறது கிடையாது, தோற்றம். ஸ்தம்பானுகாரி பரிணாம விசேஷ பாஜக, ஸ்தம்பன்றது இந்த இடத்துல ஒரு கோரைப்புள் விசேஷம். அணுகாரின்னு சொன்னா அது ஒத்த, ஒரு கோரைப்புளை ஒத்த பரிணாம விசேஷ பாஜக. பரிணாமம் சொன்னா மாற்றம், ஒரு மாறுபாடு. விசேஷ பாஜகன்னு சொன்னா அந்த விசேஷ மாற்றத்தை அடைந்தவனாக, பாக்குனா உடையவன் அர்த்தம். பாஜகன்னு சொல்றது அதனுடைய சஷ்டி பக்தி ஏகவச்சனம். இது தவாக்கு விசேஷனம், பரிணாம விசேஷ பாஜக தவ. அப்படி நீயே என்ன பண்ற கேட்டா, ஞான ஆகாரத்தை கொண்டு அவள் ஹிருதயத்துல அந்த எப்படி பரமபதத்துல சொல்லிருக்கக்கூடிய அந்த விசாக யூபம், அதுல நான்கு நிலை, அதுல 16 மூர்த்திகள், அதை நீ என்ன பண்ற கேட்டா, நீயே அவள் ஹிருதயத்துல அவளுக்கு உதவி பண்ற மாதிரி ஒரு ஞான ஆகாரத்தை கொண்டு இந்த 16 ரூபமா பரிணாமிக்கக்கூடிய நீ உன்னுடைய அந்த திருமேனி, அதாவது உன்னுடைய அந்த ஆகாரம், அதுல அவ சதுர்ஷு ஸ்தானேஷு அப்பி, நான்கு இடங்களிலும் அந்த கிளைகளின் பிரிவா இருக்கக்கூடிய உன்னுடைய மூர்த்திகளில் கருத்தோன்றி நிற்கின்றனர் அர்த்தம். இது கொஞ்சம் டெக்னிக்கலான பத்தியம் இது. ஆக மொத்தம் என்னன்னு கேட்டா, வரதனே நீதான் எல்லாமே சொல்றார். அதாவது 16 மூர்த்திகள் இருக்கே, சந்தேகம் வரலாம், 16 மூர்த்திகள் இருக்கே, 16 வேற வேறையான்னு, 16 வேற வேற இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே ஆத்மாதான். எப்படி ஒரு விருட்சம்னு இருந்தா நிறைய கிளைகள் இருக்கும், அந்த கிளைகள்லாம் இருந்தா கூட ஒரு ஒரு கிளைக்கு ஒரு ஆத்மா கிடையாது, மொத்தமா ஒரு ஆகாரம் பார்க்கச்சு, அது விருட்சம் தான், அந்த விருட்சத்துக்கு ஒரு ஆத்மா இருக்கும். அது மாதிரி இந்த 16 நிலைகள் இருந்தாலும் பரமாத்மா தான், அந்த மொத்தத்துக்கும் அவன்தான், அது அவன்தான் நீன்ற அந்த ரீதியில சாதிக்கிறார். கரீஷ, உன்னையே ஞானிகள் தியானம் செய்யும் போது அந்த 16 நிலைகளிலும் உன்னையே தங்களுடைய ஹிருதயத்தில் ஞானாகாரமாக உடைய அந்த 16 நிலைகளிலும் பரிணமிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை உடைய உன்னுடைய ரூபங்களில் தியானத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள் அழகா சாதிச்சார். அன்பே தபதம்னா கரீஷ சத்வவந்த ஹிருதயே சின்மயதையா ரூடஸ்ய ஸ்தம்ப அனுகாரி பரிணாம விசேஷ பாஜக தவ சதுர்ஷு ஸ்தானேஷு அபி சாகா விபாக சதுரே சாதுராத்மே ஜாகிரதி. கரீஷ அத்திகரி பெருமாளே சத்வவந்த, சத்வவந்தன்னு சொன்னா சத்வகுணம் நிரம்பியவர்கள், அவளுக்கு தான் பக்தி இத்தியாதிகள்லாம் இருக்கும், அவளால் தான் தியானத்தை மேற்கொள்ள முடியும். அவ என்ன பண்றாங்க கேட்டா, ஹிருதயே, ஹிருதயன்னு அவளுடைய ஹிருதயத்தில், சப்தமி ஏகவச்சனம். சத்வவந்தகான்றது பிரதமா பக்தி பகுவச்சனம். சின்மயதையா ரூடஸ்ய, சின்மயதையான்னு சொன்னா ஞான வடிவா, ஏன்னா ஹிருதயம்னு சொன்னா அந்த ஒரு ஆகாசம், ஹிருதய ஒரு ஸ்பேஸ், அதுல இருக்கக்கூடிய ஒரு ஞான வடிவமாய் ரூடஸ்ய, ரூடஸ்யன்றது ரூடஹ சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். எழும்பியவனாக அல்லது எழுந்தவனாக உடைய இருக்கக்கூடிய உன்னுடைய ஸ்தம்பானுகாரி பரிணாம விசேஷ பாஜக. அந்த முதல்லயே சொன்னோம், ஆகமத்தில் சிரிக்கக்கூடிய அந்த விசாக யூபத்துல நான்கு கணுன்னு சொன்னோம். அந்த கணுவுல ஒரு ஒரு இடத்துலயும் அந்த கோர புல் அந்த அளவுக்கு அந்த மாதிரி நீட்டின் இருக்குமா நான்கு திசைகள்லயும். இப்ப அதை இங்க எக்ஸாம்பிளுக்காக இங்க சொல்லிட்டார், ஸ்தம்ப அனுகாரி அந்த கோரப்புல் போன்ற பரிணாம விசேஷ பாஜக ஒரு வகை மாறுபாட்டை அடைந்தவனாக இருக்கக்கூடிய தவ உன்னுடைய, அதாவது இவனே ஞானாக்காரம் கொண்டு அந்த அங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி ரெப்ளிகேஷன் இங்க அவ ஹார்ட்ல பண்றானா, உன்னுடைய சத்துருஷு ஸ்தானேஷு அப்பி நான்கு இடங்களிலும் சாக்கா விபாக சத்துரே சாத்துராத்மிய. அப்ப ஃபோர் இன்ட்டு போர் சுஷினாரது சத்துஷு ஸ்தானேஷு நான்கு ஸ்தானங்கள் ஒரு ஒரு ஸ்தானத்துக்கு நான்கு மூர்த்தி அதனால பதினாறு. சாக்கா விபாக சத்துரே சாத்துராத்மிய ஒரு ஒரு கலைகளும் நான்காக இருக்கக்கூடிய அந்த நான்கு மூர்த்தி மொத்தம் பதினாறு மூர்த்திகளிலும் ஜாகிரதி. ஜாகிரத்தின்னா என்ன அர்த்தம் கேட்டால் அதுல கருத்தோன்றி நிற்கின்றனர் அல்லது தியானத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர்னு தாத்பரியமாருது. இது கொஞ்சம் நிறைய டைம் ஆயிடுது, எனக்கு டெக்னிக்கலான பத்தியம் இது, அதனால இதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுது. இதுதான் வந்து 19வது பத்தியத்துடைய அர்த்தமாக இருக்குது.